சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சொகம் தாழல. இது போல ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடமோ எண்ணி பார்க்கல. அவ சொன்ன சொல்லே போதும், அதுக்கிடை இல்லை ஏதோ ஏதோ. சொல்லிட்டீனி சொன்ன சொல் கேட்கல, அப்பன் அவன் சொன்ன சொல் கேட்கல. உன்னுடைய சொல்ல கேட்ட, ரெண்டு பேரை ஒன்னா பார்த்த. இதயத்தில் இருந்து சொன்னா போகாம நினைச்சிடும் உதிரத்திலே.